தலைப்பு இன்னொரு மொழி. மயக்காது இருக்காது மழலையின் மொழி, உருக்காமல் உருகாது மங்கையின் மொழி, ஒளி இழந்ததே ஊமைகளின் மொழி, பேசாமலும் புரியும் உள்ளத்தின் மொழி, வையகத்தை வாழ்விக்கும் நல்லுள்ளத்தின் மொழி, பேசாமொழியும் உள்ளத்தில் பேசும்.